వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాకృతి జయత్యాశ్రిత సంత్రాసద్ధ్వాంత విధ్వంసనోదయ ప్రభావాన్ సీతయా దేవ్యా పరమ వ్యోమ భాస్కర ప్రాయ ప్రపదనే పుంసాం పౌనఃపుణ్యం నివారయన్నే హస్తశ్రీరంగభర్తుర్మాం అవ్యాదభయముద్రితః నమస్తస్మై కస్మై చన భవతు నిష్కించన జన స్వయం రక్షా దీక్షా సమధిక సమిధాన యశసే సురాధీశస్వైరక్షణ కుపిత చాపాయుధం వధూ దృషత్త దుర్జాత ప్రశపన పదాంభోజరజసే. స్వామి దేశికనుడే అభయ ప్రదాన సరత్ల சரணகதி தாத்பரிய பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது அதிகாரம் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த மூன்றாவது அதிகாரத்துல ஸ்ரீமத் ராமாயணத்துல ஏழு காண்டங்களிலும் சரணாகதி சொல்லப்பட்ட விஷயத்தை சொல்லுகின்றார். அதுதான் பாலகாண்டத்துல சரணாகதி, தேவதைகள்லாம் எபெருமான் இடத்துல பண்ண சரணாகதி, திரிசங்கு, சுனசேபன் முதலியவர்கள் விஸ்வாமித்திர இடத்துல பண்ண சரணாகதி இவைகளை பார்த்தோம். அயோத்தியா காண்டத்துல வரைச்சே லக்ஷ்மணன் ராமனிடத்துல பண்ண சரணாகதி, பரதனந்தான் சரணாகதி பண்ணிருக்கே, அந்த பரதனுடைய சரணாகதி உணவை உடனே பலிக்கலையே அப்படின்னு எல்லாம் கேட்டுண்டு அதுக்கு உண்டான சமாதானங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஆரண்ய காண்டத்துல வரக்கூடிய சரணாகதிய பார்க்க போறோம். இதுல பத்தச்சே மகர்ஷிகள்லாம் ராமனிடத்துல சரணாகதி பண்ற, நீதான் எனக்கு ரக்ஷணம் பண்ணணும்ன்றது. அதுக்கு முன்ன ஒரு விஷயத்த சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் இங்க. அப்படியே துவாமாமந்தி கவய கருணாமிருதாப்தே జ్ఞాన క్రియా భజన లభ్యం అనన్యలభ్యేషుకేన వరదోత్తర కోసలస్థా పూర్వం సదూర్వం భజంత హి జంతవస్వాం. కోరతాళ్వన్ దేవపెరుమాళ్ తిరువడివారత్ల ప్రార్థన పండ్రేరా, ఎనకు మోక్షం కొడుకణో అబ్డిన్ను కేకరేరా. అది కేట ఉడనే பெருமாள் கேக்கிறேரான், தேவ பெருமாள் கேக்கிறேரான், அப்பா எனக்கு மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னாக்க அந்த மோட்சத்தை கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இவைகள்லாம் பண்ணிதானே அடைய முடியும். நீ கர்மயோகம் பண்ணிருக்கியா, ஞான யோகம் பண்ணிருக்கியா, பக்தி யோகம் பண்ணிருக்கியா, நீ என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு மோட்சம் கொடுன்னு நீ கேக்கிற என்று கேக்கிறேனா. அப்படி சொல்ற தேவ பெருமாளை பார்த்து ஆழ்வான் சொல்ற ஒரு ஸ்லோகம் இது. தேவபெருமாளை பார்த்து சொல்ற கருணாமிருதாப்தே, கருணாமிருதாப்தேன்னு சொல்லி சொல்ற, கருணை கடலேன்னு அர்த்தம் இதுக்கு. அந்த கருணை கடலாக எம்பெருமான் எழுந்தருள் இருக்க அந்த இந்த பெருமாளுடைய கருணை இந்த உப்பு சமுத்திரமா இல்லையா, அமிர்த சாகரமா இருந்துட்டு இருக்கான். அது அப்படி கருணையாகிற ஒரு அமிர்த சாகரமாக இருந்துட்டு இருக்க தேவபெருமாள். அவர் கருத வரம் தரும் பெருமாள், வம்மின் புலவீர் அருளாள பெருமாள் என்றும் அருளாழி அம்மான் என்றும் அந்த சுவாமி அந்த தேவ பெருமாள பேரருளாளன் என்றும் திருமாமகளை பெற்று என் நஞ்சம் கோவில் கொண்ட பேரருளாளன் அப்படிலாம் அந்த பெருமாளை சொல்லச்சே, அருளாளன் அருளாளன் சொல்லச்சேயே ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. ஹஸ்தகிரி மகாத்மியத்துல சொல்லி அப்போ எவ்வண்ணம் பாடுவீர்ன்னு இவர் என்னன்னு நான் சொல்றது அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்ற. அப்போ இந்த இடத்துல அந்த தேவ பெருமாளை பார்த்து கருணாமிருதாப்தேன்னு சொல்லி சொல்ற. அங்கேயும் கூட ஆழ்வார் கூட அருளாத நீரருளி அவராவி தோராமுன் அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருள் ஆழி வரிவண்டே யாமுமென் பிழைத்தோமென்னு அருளாழி அம்மானை கண்டக்கால்னு சொல்லி அந்த தேவ பெருமாளும் மங்களாசாசனம் பண்ற நம்மாழ்வாரும். இப்படி ஒரு கருணை கடலாக இருந்திருக்கவர் ஒரு அந்த எம்பெருமான பார்த்து ஆழ்வான் கேக்குற, ஸ்வமாமனந்திகவய கருணாமிருதாப்தே ஞானக்ரியா பஜன லப்யம் அலப்யமன்யை. மகரன்கள்லாம் சொல்றா, ஒன்ன அடையணும் அப்படின்னா கர்மயோகம் பண்ணணும், ஞானயோகம் பண்ணணும், அப்புறமா பக்தி யோகம் பண்ணணும். இப்படிப்பட்ட பக்தியினாலதான் ஒன்ன அடையணும், அடைய முடியும். அந்நீகி அலப்யம், இது தவிர வேறு உபாயங்களாலே உன்னை அடைய முடியாது என்றெல்லாம் சொல்லுகிறார்களே. ஏதேஷுகேன வரதோத்தர கோசலஸ்தாஹ பூர்வம் சதுர்வம் அபஜந்தஹி ஜந்தவஸ்வாம். நீர் என்ன பார்த்து கேட்கிறீர்? நீர் கர்மயோகம் பண்ணியா, ஞானயோகம் பண்ணியா, பக்தி யோகம் பண்ணியான்னு. நீர் ஒரு காலத்துல மோட்சம் கொடுத்தாரு, அந்த உத்தர கோசலஸ்தாஹான்னு அந்த உத்தர கோசலத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் பூர்வம் சதூர்வம் அபஜந்தஹி ஜந்தவஸ்தான். புல்லுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் நீர் திருநாட்டுக்கு எழுதுறளும் பொழுது உம்மோட கூட அழைச்சும் போனேன். புற்பா முதலா புல்லு ரும்பாதிகள் ஒன்றொழி ஒன்றியே ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் ஒற்றவும் நற்பாலுக்கு உய்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே. நான்முகனார் பெற்ற நாட்டுளேன்னா இது பிரகிருதி மண்டலம். இந்த பிரகிருதி மண்டலத்துக்குள்ள இருக்கிற ஸ்ரீவிஷ்ணு லோகம்ன்ற ஒரு இடம், அந்த இடத்துக்கு நீர் அழைச்சும் போனேரம். எத்தெல்லாம் சாய்ச்சும் போறேன்னா கற்பாறு ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ, ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ என்று சொல்ற இந்த பிரம்மாவனாலே படைக்கப்பட்ட இந்த சம்சார மண்டலத்துல அயோத்தியில இருந்துருக்கிற புல்லு எறும்பு முதலிய தாவர ஜங்கமங்கள் எல்லாத்துக்கும் ஒன்னு விடாமல், ஆகையால ஒன்றின்றியேன்னு ஆழ்வாருடைய பாசுரம், ஒன்னு விடாமல் எல்லாத்தையும் நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் ஒற்றவும் நற்பாலுக்கு உய்தனன். அவை எல்லாவுமே நல்ல கதியை அடையறதுக்கு உயர்கதிய உயர்ந்த கதியை அடையும்படியாக நீ பண்ணினைய. அப்பேற்பட்ட ராமபிரானை பற்றி அந்த ராமபிரான தானே நாம சிந்திக்கணும். அந்த ராமபிரான தவிர வேற யாரையும் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றத சொல்லி சொல்ற. அப்ப இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்ட, அயோத்தியில இருந்த ஒவ்வொரு அச்சேதனங்கள் உள்பட சேத்தனா சேத்தனங்கள் தாவரம் ஜங்கமும் எல்லாத்துக்கும் மோட்சம் கொடுத்தேர் அப்படின்னு சொல்லி சொல்ற. புல்லுக்கு கொடுத்தேர், எறும்புக்கும் கொடுத்திருக்கேர் அப்படின்னு. ஏதேஷுகேன வரதோத்தர கோசலஸ்தாஹ, அந்த உத்தர கோசலத்துல இருந்துருக்கிற புல்லு எறும்பெல்லாம் கர்மயோகம் பண்ணித்தான், ஞானயோகம் பண்ணித்தான், பக்தி யோகம் பண்ணித்தான், என்ன பண்ணி மோட்சம் அடைஞ்சதுன்னு நீ சொன்னையானாக்கா நான் கர்மயோகம் பண்ணிருக்கேனா, ஞானயோகம் பண்ணிருக்கேனா, பக்தி யோகம் பண்ணிருக்கேனான்றத நான் சொல்றேன் என்று சொல்ற. இதனால என்ன அர்த்தம் அப்படின்னா, அத்தனை ஜந்துக்களுக்கும் மோட்சம் கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, ஜங்கமஸ்தாவர விபாகமர உபாய அதிகார பிரசங்க ரகிதமான ஜந்துக்களை எல்லாம் விஷயவாசமே பற்றாசாக பின்பு ரட்சிக்கும் பிரகாரத்திற்கு புறம் செய்யலாம். எல்லாமே அயோத்தியில இருந்தது. ராமனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பிரதேசத்துல இருந்ததுன்ற ஒரே ஒரு காரணம், தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பிரதேசத்துல இருக்கிற ஜந்துக்கள், அது புல்லா இருந்தாலும் எறும்பா இருந்தாலும், எல்லாத்தையும் ரட்சிக்கிறது ராமனுக்கு ஒரு கர்த்தவியமாக, இது தான் செய்ய வேண்டிய கடமையாக நினைச்சு அந்த பெருமாள் அவைகளுக்கெல்லாம் நல்ல கதியை கொடுத்தார். இதுதானே நியாயமான விஷயம், இதுதானே நடந்தது. அந்த மாதிரி ஆரண்ய காண்டத்துல ஒரு தவறின ஒரு விஷயம் மாதிரி எடுத்துட்டு அதை பத்தி சொல்லி சொல்ற. இங்க இப்போ ஆரண்ய காண்டத்துல மகர்ஷிகள்லாம் எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணா, அத பத்தி இப்ப சொல்ல போறேன். தேவயம் பவதா ரக்ஷா பவத்விஷய வாசினஹா நகரஸ்தோவா வனஸ்தோவா தொன்னோ ராஜா ஜனேஸ்வரஹா. மகர்ஷிகள்லாம் சொல்ற வார்த்தை இது, நீ காட்டிலேயானா இரு, நாட்டிலேயானா இரு, தொன்னோ ராஜா ஜனேஸ்வரன்னு நீதான் எனக்கெல்லாம் ராஜாவாக இருந்துட்டு இருக்க, என்று இந்த இடத்துல சொல்லி சொல்ற. இதுக்கு முன்ன ஒரு அம்சத்தை நாம பார்க்கணும், எந்த சன்னிவேசத்துல இது நடக்கிறது அப்படின்றத பார்க்கணும். ஆரண்ய காண்டம் இதுல அயோத்தியா காண்டம் முடிவுல என்ன சொல்ற அப்படின்னா, பரதன் பாதுகை எழுந்தருளை பண்ணிட்டு போற, இனிமேல் இந்த சித்திரக்கூட்டத்துல இருக்கிறது அவ்வளவு சுவாரஸ்யம் இல்ல, அந்த பரதனுக்கு பாதுகா பிரதானம் பண்ணச்சே மகர்ஷிகள் தேவதைகள் எல்லாருமே அப்பாடான்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டாளாம். என்ன பரதன் பண்ணின சரணாகிதி பண்ற, நீ வராத நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ற, உனக்கு பதில நாவான மரவுரி தரிச்சுட்டு 14 வருஷம் நான் காட்டுல இருந்துட்டு வரேன், நானு நீர் ராஜ்ய பாலனம் பண்ணுன்னெல்லாம் எவ்வளவு பிடிவாதமா சொல்லணுமோ அவ்வளவும் சொல்லி பாக்குறேன், ஆனா எதுக்கும் அசைஞ்சு கொடுக்கல. ஒரு கால் அந்த பகவான் இந்த பரதன் கதறின கதறல பார்த்து சரி வானம் போனா போயிட்டு போறது, நாமளும் அந்த ராஜ்யத்துக்கு போயிடுவோம், ராஜ்யசாசனம் பண்ணுவோம் அப்படின்னு ராமர் திரும்பி போயிட்டேருன்னா என்ன பண்றதுன்னு எல்லாரும் பயந்துட்டு இருக்காளாம். அந்த அவதாரத்தினுடைய ஒரு ஒரு உத்தேசமே நிறைவேறாது போயிடுமே. அதைதான் நாம போன உபன்யாசத்திலையும் பார்த்தோம், பரதனுடைய சரணாகதி உடனே பலிக்காததுக்கு, பலிக்காத போல பலிச்சிருக்கு, உடனே பலிக்காததுக்கு காரணம்னா பரதன் சரணாகதி பண்றதுக்கு முன்ன தேவர்கள் மகர்ஷிகள் எல்லாம் ராமனிடத்துல சரணாகதி பண்ணிருக்கா, ராவண வதம் பண்ணணும்னுட்டு. அப்ப அந்த ராவண வதத்துக்கு காரணமாக இருக்கிறது, அதுக்காக தான் வனவாசமே ஏற்பட்டிருக்கு. இப்ப இந்த மகர்ஷிகள் எல்லாம் யோஜனை பண்ணியிருந்தாலாம், ராமர் என்ன பதில் சொல்ல போறே, ராமர் என்ன பதில் சொல்ல போறேன்னு பாத்துட்டே இருந்தாலாம். அப்பாடா நான் வரலப்பா, நான் பாதுகையை கொடுத்து அனுப்பிக்கிறேன், இந்த பாதுகையை வச்சுட்டு நீ ராஜ்யசாசனம் பண்ணுன்னு பரதனிட சொல்லி அனுப்பிச்ச உடனே அவ மாதேவர்கள்லாம் ஒரு பெருமூச்சு விட்டாலாம், சரி பெருமாள் தன்னுடைய அவதாரத்தினுடைய உத்தேசத்தை நிறைவேற்ற போறேன்னு சொல்லிட்டு, சரி அப்ப அதுக்கப்புறம் அவர் நினைக்கிறேன் இனிமேல் இந்த இடத்துல இருந்தமானாக்க ரொம்ப சமீபத்துல இருக்கு, அயோத்தியில இருக்கிறவாள்லாம் ஜனங்கள்லாம் அப்பப்ப என்ன பாக்கிறதுக்கு வந்துருவா, இந்த வனவாசத்தினுடைய உத்தேசம் நிறைவேறாத போயிடும், அகையில இங்கிருந்து தண்டகாரண்யத்துக்கு போயிடுவோம்ட்டு கிளம்பி போற மகர்ஷிகள்லாம், இதுதான் ரொம்ப நல்லது நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிக்கிற. வழியில அத்ரி மகர்ஷியினுடைய ஆசிரமத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தண்டகாரண்யத்துள்ள போற மகர்ஷிகளோட எல்லாம் ஒரு சங்கம் ஏற்படுறது சேர்றது. அப்ப சொல்லச்சே அந்த தண்டகாரண்யத்துக்கு போச்சு, ததர்ஷ ராமோ துர்ஷா தாபசாசிரம மண்டலம் குசசீர பரீட்சித்தம் பிராமியா லக்ஷ்மியா சமாவிரதம் யயா பிரதீப்தம் துர்தர்ஷம் ககனே சூரிய மண்டலம் சரண்யம் சர்வபூதானாம் சுசம்சிருஷ்டாஜிரம் ததா மிருகை பகுபிராகீர்ணம் பட்சி சங்கை ஸ்தமாவிரதம். அந்த ஆசிரமத்துக்கு ஒரு அழகு என்னன்றத வால்மீகி அற்புதமா சொல்லி சொல்றேன். அங்கங்க பார்த்தோம்னா ஒரு பெரிய பணக்கார தேசமாக போனோம்னாக்கா, பம்பாய் மாதிரி இடங்கள்ல போனோம்னாக்கா, அவள்லாம் ஏகமா வலியை போட்டு அவ போட்டு இருக்கிற ஒரு அணிந்துருக்கிற ஆபரணங்கள், அவ அணிந்துருக்கிற ஆடைகளை பார்த்த உடனே ஓ இந்த ஊர்ல எல்லாருமே பெரிய பணக்கார போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்ப அந்த அந்த இடத்துல வரைச்சு அந்த மாதிரி ஊருக்கு எல்லாம் பார்த்தா பணக்கார சோபை அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கும். ஆசிரமத்துல இந்த தண்டகாரண்யத்துக்கு எப்படிப்பட்ட சோபை இருக்குன்னா பிராமி சோபான்னு சொல்லி சொல்ற. இந்த பிரம்மவித்துக்கள்லாம் நிறைய பேர் அங்க மகர்ஷிகள் இருந்துட்டு இருக்கா, அப்படிப்பட்ட பிரம்மவித்துக்களுடைய தேஜஸ் நிறைந்ததாக இருந்துட்டு இருக்கு. அவள்லாம் எப்படி இதுல வந்து அந்த ஒரு பிரகாசிக்கச்சே சூரியன் பிரகாசிக்கச்சே வெறும் கண்ணால பார்க்க முடியாது, அந்த மாதிரி பிரம்ம தேஜஸ் அப்படியே அந்த இடம் முழுக்க வியாபிச்சு இருக்கான். அந்த இடத்துல சர்வபூதானாம் சரண்யம் எல்லாருக்கும் சரண்யனாக இருந்திருக்கிற ராமன் போறே, ராமர் போன உடனே அவ எல்லாருக்கும் பார்த்த உடனே எல்லாரும் ஒரு பெரிய சந்தோஷம், அந்த மகர்ஷிகளுக்கு எல்லாம் சந்தோஷம், வா ராமர் வந்திருக்கிறே ராமர் வந்திருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு அவ மொத்த பேரும் அவருக்கு பெரிய பூஜைய பண்றாளாம், பூர்ண கும்பம் கொடுத்து வர வச்சு சொல்லி சொல்றாராம். அபியகச்சம் ததா பிரீதா வைதேகிஞ்ச யசஸ்வினீம் தேதம் சோம் சோமமிவோத்யந்தம் திருஷ்டியா வை தர்மச்சாரிணஹ லக்ஷ்மணம் செய்வ திருஷ்டியாஹ தோ வைதேகிஞ்ச யசஸ்வினீம் மங்களானி பிரயுஞ்சானாஹ பிரத்யக்ருஹன் திருடௌரதாஹ. அந்த தாபசாசிரம மண்டலம்னு சொல்லி சொல்ற பாரிஷிகள் அத்தமேரும் வந்து ராமனுக்கு பூர்ண கும்பம் கொடுக்கிறாராம். சீதா பிராட்டி அங்க பக்கத்துல வந்திருக்கா, அந்த சீதைக்கு வரவேற்பு கொடுக்கிறாளாம். பக்கத்துல லக்ஷ்மணன் இருக்கு. இப்படி ராமர் லக்ஷ்மணன் சீதை மூணு பேருக்கும் அவளால முடிஞ்சது என்ன ஆசீர்வாதம் தான் பண்ண முடியும். இந்த ஆசீர்வாதம் பண்றாளாம். நீங்க எல்லாம் தீர்க்கதுமங்கலி, அவளை சீதா பிராட்டியை பார்த்து நீ தீர்க்கதுமங்கலி பவா மங்களானி பவந்தோன்னு சொல்லி சொல்றாளாம். லக்ஷ்மணனை பார்த்து உனக்கு கைங்கரிய ஸ்ரீ எப்பொழுதும் இருக்கட்டும்னு லக்ஷ்மணனுக்கு ஆசீர்வாதம் பண்றாராம். ராமனுக்கு ஆசீர்வாதம் பண்ணச்சே, நீ எத்தனையோ யாக யஜ்யங்கள் எல்லாம் பண்ணி தர்ம ரீதியாக தர்ம மார்க்கத்துல ராஜ்யசாசனம் பண்ணணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றாளாம். இந்த ஆசீர்வாதத்தை சீதா பிராட்டி எப்பவும் நினைச்சிட்டு இருக்கா. இவாளுடைய ஆசீர்வாதம் தான் தன்னுடைய மாங்கல்ய சித்திக்கே காரணம்னு சொல்லிட்டு இந்திரஜித்து ஒரு சமயத்துல அந்த நாக பாசத்தினால ராமனையும் லக்ஷ்மணனையும் கட்டிட்டு ராமனும் லக்ஷ்மணனும் கீழே விழுந்து கிடக்குறான். அப்ப புஷ்பக விமானத்துல ஏத்திண்டு போய் பாரு ராமன் பாரு, இப்ப மிருதப்பிராயனாக இருந்துட்டு இருக்க, உயிருள்ளவனாகவே இல்ல ராம, அந்த மாதிரி தோன்றது பார்த்தாக்க, இப்போ ராமர் இல்லைன்றத நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி காண்பிக்கிறதுக்கோசரம் அழைச்சிட்டு போற. அப்பா அவ சொல்ற, இத்தனை மகர்ஷிகளும் ரிஷி பத்னிகளும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணால அந்த ஆசீர்வாதம் எல்லாம் எங்க போயிடுச்சுன்னு தெரியலையே, எனக்கு இப்படி ஒரு தௌர்பாகியம் ஏற்பட்டிருக்கேன்னு. இந்த மகர்ஷிகள் பண்ண ஆசீர்வாதம் வீணாவே போல. அப்பதான் திருஜட பக்கத்துல இருந்துட்டு சொல்ற, உனக்கு ஒன்னும் ஆகல, நீ சுமங்கிரியா தான் இருந்துட்டு இருக்க, ராமனுக்கும் எதுவும் ஆகல, நீ விசாரப்படாதுன்னு சொல்ற. இப்படி வைதேகியும் லட்சணம் ராமம் நேத்திரைகி அந்நிமிஷைதிவ ஆச்சரியபூதான் ததிருசுகு சர்வந்தே வனச்சாரிணகான். அந்த காற்றுல இருக்கிற மிருகங்கள் பட்சிகள் எல்லாமே புதுசா வந்திருக்கா. இந்த புதுசா வந்திருக்கிறத இவ மூணு பேரையும் வெச்ச கண்ணு வாங்காத பார்த்துட்டு இருக்குதுகளாம். இப்படி எல்லாரும் வந்துட்டு இருக்கச்சே அவளுக்கு பார்த்து பலம் புஷ்பம் மூலம் புஷ்பம் பலம் வர்ணியம் ஆசிரமஞ்ச மகாத்மனா நிவேதயித்வா தர்மஜா ததா பிராஞ்சலிஹி அப்ருவன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த மகர்ஷிகள்லாம் ஒரு வார்த்தை சொல்லி சொல்றாரா. பா இந்த இடத்துல தேவையும் என்ன சொல்றாவா அப்படின்னா, இந்திரத்தேக சதுர்பாகா பிரஜாரட்சதி ராகவா ராஜா தஸ்மாத் வரான் போகான் புங்கே லோகான் சம்சுதான். இப்ப ராமருக்கு ஒரு ரொம்ப ரொம்ப யோசனை, என்னடா யோசனை அப்படின்னா, நாம ஒன்றும் ராஜாவே இல்லை. நாம சாதாரணமா இன்னும் கேட்டா நாம ஆள வேண்டிய ராஜ்யத்திலேருந்தும் நம்மளை தெரிஞ்சிட்டா, ஆகையில ராஜ்யசாதனம் பண்ண வேண்டியவனுக்கு எனக்கு தகுதி இல்லாத மாதிரி நான் ஆயிட்டேன். நான் இப்படி இருக்கச்சே எனக்கு போய் ஒரு ராஜோபச்சாரம் பண்றதா அப்படின்னு ராமர் யோசனை பண்ற. அவர் யோசனை பண்ணதுல ஒண்ணும் தப்பில்லை. இந்த விதமான உபச்சாரங்களுக்கெல்லாம் தான் தகுந்த அல்ல அப்படின்னு ரொம்ப சங்கோச்சப்பட்டு அவர் கொஞ்சம் இதெல்லாம் அந்த பூர்ண கும்பாதிகள் எல்லாம் ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குறான். அப்பதான் அவ சொல்ற, தேவயம் பவதாரிஷ்யா பவத்விஷய வாசினா நகரஸ்தோவா வனஸ்தோவா தொன்னோ ராஜா ஜனேஸ்வரா அப்படின்னு சொல்ற. நீ காட்டுல இருந்தாலும் நாட்டுல இருந்தாலும் நீதான் எங்களை பொறுத்த வரைக்கும் ராஜா. அப்போ நீ ராஜாவா ஆயிட்டேனாக்க உன்னுடைய ஆளுமையில நாங்கள்லாம் இருந்துட்டு இருக்கோம். பவத் விஷய வாசினகான்னு சொல்லி உன்னுடைய ஆளுமையில நாங்க இருக்கிறபடினால இது உன்னுடைய கடமை தானே எங்களை ரட்சணம் பண்றதும். ஆகையால இது உனக்காக தான் நான் சொல்ற வார்த்தை இது. தயவு செஞ்சு நீதான் என்ன ரட்சணம் பண்ணணும்னு நகரஸ்தோவா வனஸ்தோவா தொன்னோ ராஜா ஜனேஸ்வரான்னு சொல்லி அவ வந்து மகர்ஷிகள் மொத்த பேரும் சரணாகதி பண்றா. எதுக்காக சரணாகதி பண்றா அப்படின்னா அதையும் பார்க்கணும். அந்த இடத்துல ஏவமுக்தா பலர் மூலைஹி புஷ்பயிர் வன்னீச்ச ராகவம் அந்நீச்ச விவிதாகாரைஹி சலக்ஷணம் அபூஜையன்னு ததானியே தாபசா சித்தா ராமம் வைஸ்வானரூபமாக நியாயவர்த்தா யதான்யாயம் தற்பயா மாசுரீஸ்வரம்னு அங்க மீதி இருக்கிற மகர்ஷிகள்லாம் கூட ராமன் லக்ஷ்மணன் சீதா பிராட்டி எல்லாருக்கும் அங்க காட்டுல கிடைக்கக்கூடிய கிழங்குகள் பழங்கள் இவைகள் எல்லாம் கொடுத்து பிரீத்தி பண்ணி எல்லாரையும் சந்தோஷமா இருக்கும்படியாக பண்ணான்னு சொல்லி சொன்னார். இதே ராமனையே இந்த ஆசிரமத்தெல்லாம் சுத்தி காமிக்கிறேன் வா போகலாம் அப்படின்னு ஆசிரமத்தை சுத்தி காமிக்கிறார். அந்த ஆசிரமத்தை சுத்தி காமிக்கச்சே அங்க ஒரு பெரிய எலும்பு போர் எலும்புலையும் ஒரு போர்னாக்க அப்படியே குவிஞ்சு கிடக்கிறதான். அந்த குவிஞ்சு கிடக்கிறத எறும்பு எலும்பு போற பார்த்துட்டு சொல்றேன், ஏய் இங்க என்னத்துக்கு ஆசிரமத்துல நான் கொஞ்ச நாள் என்ன பார்த்தேன், ஒரு சாத்விகமான மான்கள் போன்ற மிருகங்கள் தான் இந்த இடத்துல இருந்துருக்கு, பட்சிகள்லாம் நல்லா சாந்தமாக சப்திக்கின்றன, இந்த இடத்துல போய் இந்த எலும்பு குவியல் வரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னேன். ஏஹி பச்ச சரீராணி முனினாம் பாவிதாத்மனாம், ஏஹி பச்ச சரீராணி முனினாம் பாவிதாத்மனாம். வா ராமா உனக்கு தெரியாது, இங்க வந்து எத்தனையோ மகர்ஷிகள் எல்லாம் கண்ணை மூடிட்டு தபஸ் பண்ணிட்டு இருப்பான், பெருமாள் விஷயத்துல தவிர வேற எதுலையும் தியானம் போகாமல் அவரையே நினைச்சுட்டு இருந்திருக்கே, அந்த மகர் நரமாம்சத்தை சாப்பிடக்கூடிய ராட்சசர்கள் எல்லாம் அந்த மகர்ஷிகளுடைய மாம்சத்தை சாப்பிட்டு எலும்ப தூக்கி போட்டுட்டா அந்த எலும்பு தான் இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க குவிஞ்சி கிடக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாலும், கொஞ்ச நாள் முன்ன சொன்னாலே நகரஸ்தோவா வனஸ்தோவா தொன்னோ ராஜா ஜனேஸ்வரஹான்னு, நீ காட்டுல இருந்தாலும் நாட்டுல இருந்தாலும் நீதான் ராஜான்னு சொல்லி அவள் எல்லாம் சொல்லச்சே ராமனுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்தோ அவ்வளவு வேதனை வந்து என்ன தேவையும் பவதா ரட்சியா பவத் விஷய வாசினஹா, நாங்கள்லாம் ஒன்னாலே ரட்சிக்க தகுந்தவர்களாக நாங்க இருந்துருக்கோம், உன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு பிராந்தத்துல நாங்க வாசம் பண்ணிட்டு இருக்கோம், எங்களை நீ ரட்சிக்க வேணாமான்னு அவ கதறி சரணாகதி பண்ணாலும் இல்லையோ, அப்படி பண்ண மகர்ஷிகளை தான் ரட்சிக்காத விட்டது தன்னுடைய தவறுன்னு ராமர் நினைக்கிறாராம். அப்ப தன்னுடைய தவறுன்னு நினைக்கிறதுனாலதான் அப்பதான் பிரதிஜை பண்ற ராம, உங்களுடைய தபஸுக்கு தடங்களாக இருந்திருக்கிற ஜென்னிகிறாது தபஸுக்கு தடங்களாக இருந்திருக்கிற அத்தனை ராட்சசர்களையும் நான் பூண்டோட அழிச்சு விடுறேன்னு ராமர் வந்து அந்த இடத்துல பிரதிஜை பண்ணார். அப்படினால அந்த பிரதிஜையினுடைய காரணமாக தான் கரதோஷண வதங்கள் எல்லாம் பண்ணேன்றது அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இப்ப இதை எதுக்காக அதை சொல்றேன்னா, ராமனுக்கு ரக்ஷணத்துக்கு ஹேதுவாக இருக்கிறது. காரணம் என்ன, கர்மயோகம் பண்றதோ ஜனயோகம் பண்றதோ பக்தியோகம் பண்றதோ இல்ல, இங்க ராமனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பிரதேசத்துல இருக்கின்ற ஒரு காரணத்தை முன்னிட்டுதான் ராமன் அந்த கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்களுக்கெல்லாம் பண்ணுவதற்கு தகுதியே இல்லாத புல்லு எறும்புக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணிருக்கு. அதே மாதிரி மகர்ஷிகளும் பவத்விஷய வாசினகான்னு சொல்லப்படினால ராமனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பிரதேசத்துல வாசம் பண்ணிட்டு இருக்கிறவான்ற ஒரு காரணத்தை முன்னிட்டு அவள்லாம் வந்து ராமனிடத்துல சரணாகதி பண்ற, ராமனும் அவரை ரட்சணம் பண்றார், அந்த சரணாகத்தியை ஏத்துக்கிறேர் என்றதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்லணும். அதாவது தேவையம் பவதா ரக்ஷா பவத்விஷய வாசினா நகரஸ்தோவா நகரஸ்தோ வனஸ்தோவா தொன்னோ ராஜா தனேஸ்வரஹா என்கிற ரிஷிகள் வாக்கியத்தின்படியே அவர்களுக்கு விரோதிகளான ராட்சசரை நிராகரித்து இவா சரணாகதி பண்ற, சரணாகதி பண்ண பிற்பாடு அவளுக்கு விரோதியாக இருக்கிற ராட்சசர்கள் எல்லாம் வதம் பண்றா, ரிஷிகளை ரட்சித்தபடி சொல்லுகையாலும் அந்த மகர்ஷிகள் எல்லாம் ரட்சணம் பண்றார். அந்த இடத்துல கூட சீதா பிராட்டி கேக்குறா, ராமர் பண்ற சபதம் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கா, பார்த்துட்டே இருந்த பிற்பாடு அந்த இடத்த தாண்டி கடந்து போற, அந்த இடத்துல கடந்து போகச்சே இங்கிருந்து அகத்திய ஆசிரமத்துக்கு போகணும்ட்டு போற, போற வழியில சீதா பிராட்டி கேக்குறா, என்னது இத்தனை மகர்ஷிகள் இடத்துல போய் நீங்க வந்து ராட்சசால் மொத்தபரையும் பூண்டோட அழிச்சுறேன்னு சொல்லி சொன்னங்களே, இது கொஞ்சம் எனக்கு யோசனையா இருக்கு அப்படின்னா, ஸ்மாரயேத்வான் நசிக்ஷையே என்று சொல்ற, உமக்கு தெரியாத தர்மம் இல்ல, இருந்தாலும் கூட நான் வந்து ஒரு விஷயத்த உமக்கு ஞாபகப்படுத்துறேன் நானு அப்படின்னு சொல்லி சொல்ற, சுதீக்ஷேனாபியனுஜாதம் பிரஸ்திதம் ரகுநந்தனம் ஹிருத்யயா ஸ்னிக்தயா வாசா பர்த்தாரம் இதம் அப்ரவீத் சீதா பிராட்டி சொன்னார், அதர்மஸ்து சுசூக்ஷ்மேண விதினா பிராப்யதே மகானே நிவிருத்தே நது சக்யோயம் வியசனாதே காமஜாதிகம் ரீண்யேவ வசனான்யத்ர காமஜானி பவந்த்யுத மித்யா வாக்கம் பரமகம் தஸ்மாதே குருதரே உபே வரதாராபிகமனம் வினா வைரஞ்ச ரௌத்ரதாம். உலகத்துல மூன்று விஷயங்கள் அதர்மமாக சொல்லப்படுகின்றன. அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா மித்யா வாக்கியம், பொய் சொல்றது இருக்க, அதை காட்டிலும் அதர்மம் வேற எதுவுமே கிடையாது. பொய் சொல்றதுன்றது அவ்வளவு ஒரு தப்பான ஒரு விஷயம். ரெண்டாவது பரதாரம், பிறன் மனைவிய தவறான கண்ணோட்டத்தோட பார்க்கறதுன்றது, இது ரெண்டாவது அதர்மம். மூணாவது என்ன அப்படின்னு கேட்டா வினாரௌத்ரேன, அதாவது ஒருத்தரிடத்துல ஒரு நிஷ்காரணமாக வினா வைரஞ்ச ரௌத்ரதா, ஒரு காரணமே இல்லாத ஒருத்தனை வந்து நலிய புகுவது, அவளை கஷ்டப்படுத்துறதுன்றது இருக்க, அவளை வதம் பண்ணிடுறேன் அதை பண்ணிடுறேன்னு சொல்றது இருக்க, இது ஒரு பெரிய தவறான விஷயம். இப்படி இந்த மூன்று விஷயங்களை தவிர்த்துட்டோம்னாக்க நாம தர்மத்தை பரிபூர்ணமாக பரிபாலனம் பண்ணினவர்களாக ஆயிடுவோம். ராமன் சத்தியசந்தர் தன்னுடைய வாக்கு என்ன, அப்பாவுனுடைய வார்த்தை கூட பொய்யாக கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்காக காட்டுல வந்திருக்கார், வனவாசம் பண்ணிருக்கார். ஆகையால ராமோ துர்ணாபிபாஷன்னு சொல்லிட்டு ராமர் ரெண்டு வார்த்தை பேசுறது இல்ல, ஆகையால நாக்கு பரளாது, ராமர் சத்தியத்தை தவிர வேற சொல்ல மாட்டார். அது ஒரு விஷயம், அதை பத்தி எனக்கு விசாரம் இல்ல. பரதார பிறன் மனைவிய பாக்குறது அப்படின்ற விஷயத்திலையும் அது உமக்கு வராது. குதோபிலஷணம் ஸ்திரீனாம் பரேஷாம் தர்மநாசனம் தவநாஸ்தி மனுஷேந்திர நச்சாபூத்தே கதாச்சன. அது யாரு சீதா பிராட்டி சொல்ற வார்த்தை. உம்மிடத்திலிருந்து இந்த பிறன் மனைவிய ஒரு கெட்ட நோக்கத்தோட பாக்குறதுன்றது கட்டாயம் வரவே போறது இல்லை, அதுவும் எனக்கு நன்னா தெரியும். இப்ப இந்த ரெண்டு விஷயம் போக மூணாவது விஷயம் இருந்துருக்க, அதுதான் கொஞ்சம் யோசனையா இருந்துருக்கு. தர்மிஷ்டா சத்தியசந்தஷ்ட பிதுர் நிர்தேசகாரக துவை சத்தியம் ச தர்மம் ச துவை தர்மம் பிரதிஷ்டிதம். இது எல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தானே. திருத்தீயம் எதிதம் ரௌத்ரம் பரப்பிராணாபிஹிம்சனம் நிர்வரம் கிரீதே மோகாந்தே தச்சதே சமுபஸ்தீதம். இந்த மூணாவதாவது இருக்கு பாருங்க, நிஷ்காரணமாக ராவண வதம் பண்ணேன்னு சொன்னீங்களே, ராவணன் என்ன நம்மளே தானே எதனா இது பண்ணானா, இங்க ராட்சசாலாம் நம்மளே தானே துன்புறுத்தினாளா, என்னத்துக்காக ராட்சசால் பூண்டே இல்லாமல் அழிச்சிடுறேன்னு சொல்றது. இந்த அம்சம் பார்த்தோம்னா எனக்கு சந்தேகமா இருக்கே அப்படின்னா, உனக்கு தர்மத்தை நான் ஞாபகப்படுத்துறேனே தவிர ஸ்மாரையேத்வாம் நசிச்சையே உமக்கு தெரியாதது இல்ல அப்படின்னு. இப்ப ராமர் சொல்றேன், அப்பியகம் ஜீவிதஞ்சக்யாம் துவாம் வாசித்தே சலக்ஷ்மணாம் பிரதிஜாம் சம்சிருத்திய பிராமணேபியோ விசேஷத்தான்னு சொன்ன. அப்பியகம் ஜீவிதஞ்சக்யாம், இந்த பிராமணால் எதிர நாம் சொன்ன ஒரு பிரதிஜைய வார்த்தைய மீறதுன்ற ஒரு பட்சம் வந்ததுன்னாக்க நான் பிராணனையே விட்டுடுவேன், என்னுடைய பிராணனை காட்டிலும் மேம்பட்டதாக நான் கருதுகின்றேன் ஒன்ன சீதைய சொல்றது, ஒன்னையும் ஒன்னாலும் விட்டுடுவேன், ஒன்ன காட்டும் விசேஷமாக நான் நினைக்கிறேன். தேசே தேசே கலத்ராணி தேசே தேசேஜ பாந்தவா சந்து தேசம் நபசியாமி எத்திர பிராதா சகோதரகான்னு. ராஜாவா இருக்கிற வாளுக்கு ஊருக்கு ஊர் போனுவனாக்க ஒரு மனைவி ஏற்படலாம், அந்தந்த ஊர்ல யார் யார் இருக்காளோ அவாதான் நமக்கு பந்துக்கள், அதை பத்தியும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா சகோதரன்றது எல்லா இடத்துலயும் இருக்க மாட்டாள அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணனுக்கு சீதையை காட்டிலும் ஒரு ஏற்றத்தை சொல்லி சொல்ற, எல்லாரையும் ஆனாலும் விட்டுடுவேன் ஆனா கண்டிப்பா உன்ன அந்த பிரதிஜையை விட மாட்டேன்னு சொல்லி சொன்னார். இப்படி மகர்ஷிகளுடைய சரணாகதி, அத அந்த சரணாகதிய சம்பூர்ணமாக பெருமாள் ஏற்றுக்கொண்டு அதுக்கு உண்டான ஒரு எண்ணத்தோட அந்த மகர்ஷிகளுடைய தபஸுக்கு யார் யாரெல்லாம் தடங்கலாக இருந்திருக்காளோ அத்தனை ராட்சசர்களையும் அவர் அழித்து ரக்ஷ பண்ணார். அதுதான் வந்து ராட்சசரை நிராகரித்து ரிஷிகளை ரட்சித்தபடி சொல்லுகையாலும் ரக்ஷாபேட்சை பண்ணும் போது வேறொரு உபாயம் பண்ண வேண்டாம். இப்ப அந்த ரக்ஷாபேட்சை நீ ரட்சிக்கணும்னு சொல்லச்சே, அவளை பார்த்து நீர் என்ன கர்மயோகம் பண்ணிருக்கா, ஞானயோகம் பண்ணிருக்கா, பக்தி யோகம் பண்ணிருக்கா, என்ன பண்ணிருக்கேன்னு ஒண்ணு கேட்டு இருக்க முடியும். தன்னுடைய இயலாமையை முன்னிட்டு கொண்டு அந்த ராமன் தவிர வேற யாரும் தனக்கு கதி இல்லைன்னு அந்த ஆக்கிஞ்சன்யம் அனன்ய கதித்துவம் என்கிற இந்த ஒரு ரெண்டு தான் இத முன்னிட்டு கொண்டு ஒருத்தர் இடத்துல சரணாகதி பண்ணச்சே அவளை நாம பாக்கச்சே இவாள்லாம் நம்ம சேர்ந்தவன்னு தன்னுடைய அபிமானத்தை பார்க்கும் பொழுதுன்னு அர்த்தம். அபிமான கோச்சரமான விஷயத்தில் துவக்காலேயே அனன்ய சரணத்தையை வெளியிட்டு கிடக்க அமையும். அவ விஷயத்துல என்ன அனன்ய சரணத்தை அவ கணக்கு அவ என்ன வியக்தமா சொல்றா, ராமா உன்ன தவிர என்ன யாரும் ரட்சிக்கிறவா கிடையாது, இந்த காட்டுல யாருமே கிடையாது எங்களை ரட்சிக்கிறதுக்கு, இந்த ராட்சசாலிடத்திலிருந்து எங்களுடைய தபஸுக்கு விக்னம் பண்றவாளாதான் இருந்துட்டு இருக்காளே தவிர தபஸ் நிறைவேற்றி வைக்கிறவா யாருமே இல்லைன்னு இத வியக்தமாக சொல்லி சொல்றாரு இல்லையா. அதுதான் அந்த ஆக்கிஞ்சன்ய பிரகடனம், அனன்யகதித்துவ பிரகடனம், கர்ப்பஹானி. அவள்லாம் எவ்வளவு பெரிய மகர்ஷிகள், அவ போய் ராமனிடத்துல சரணாகதி பண்றா. தேவையும் பவதா ரக்ஷியாகான்னு சொல்லி நீதான் உன்னுடைய ரக்ஷிய வஸ்துக்கள்ல நாங்கள்லாம் ஆகிறோம், ரக்ஷிய வஸ்துக்களாக நாங்கள்லாம் ஆகிறோம்னு சொன்னா இதை காட்டிலும் வேற என்ன போனோம், வேற யாரும் எனக்கு இல்லைன்னு தானே அர்த்தம். அதுக்கு இப்படி வெளியிட்டு கிடக்க அமையும் என்ற திருக்கண்ணாமையாண்டான் படியிலே கடைத்தலையிலிருந்து வாழும் சோம்பரை யுகத்தி என்னும் அர்த்தத்தை வெளியிட்டான். இது ஆழ்வார் பாசுரம். மெம்பொருள் போகவிட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம்பரிசறிந்து கொண்டு ஐம்புலன் நகத்தடக்கி காம்பரத்தலை சிரைத்து உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ் புனல் அரங்கத்தானே. தொண்டரடிப்படி ஆழ்வார் சாதிக்கிற ஒரு விஷயம், அப்பா ரங்கநாதா உன்னுடைய கோபுர வாசப்படியில உட்காந்துட்டு ஒரு சோம்பேறி, அந்த சோம்பேறிகளிடத்துல உனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் போல் இருக்கு உனக்கு பார்த்தாக்கா அப்படின்னா, ஏன் அப்படின்னா அவள்லாம் கர்மயோகம் பண்றாளா, ஞானயோகம் பண்றாளா, பக்தி யோகம் பண்றாளா, ஒன்னும் பண்ணாதவா அவ என்ன தபஸ் பண்றாளன்னா ஒரு சரீரத்துல ஏதானா ஒரு உடலை வருத்திண்டு காய கிளேசத்தை கொண்டு உன்னை நினைச்சு தியானம் பண்றாளா, ஒண்ணுமே இல்ல எந்த முயற்சியும் பண்ண மாட்டான்றா. அவளால முடிஞ்சது என்ன அப்படின்னா அந்த ரங்கநாதன் தான் கதி எனக்குன்னு சொல்லிட்டு அந்த ரங்கநாதனை சேவிச்சுட்டு அந்த கோபுரவாசப்படியிலேயே உட்காந்துட்டு இருக்கா. அவ அந்த பிரபத்தி உன்னையே உபாயமாக கொண்டு வாழ்கின்றவர்கள் அவள்லாம், அவ பிரபன்னர்களாக இருந்துட்டு இருக்கிறதுனால லோக திருஷ்டியில அவர்கள்லாம் சோம்பேறிகளாக இருந்தாலும் கூட அந்த பக்தியோகம் பண்றவாளை காட்டிலும் என்னிடத்துல உன்னிடத்துல சரணாகதி பண்ணவாளிடத்துல நீ ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோட பிரீத்தியோட இருக்க போல இருக்கு. சோம்பரை உகத்தி போலும் என்று சொன்ன ஏ ஜன்ம கோட்டி பீர்பார்ஜித சுத்தபாவாக தேஷாம் பவ சரண பக்தி ரதீவ போக்யான்னு சொல்லி சொல்றது. அதாவது பெருமாள் இடத்துல பக்தி பண்றது போக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லச்சே எத்தனை எத்தனையோ கோட்டி காலம் அவ தபஸ் பண்ணிருக்கணும், சுத்தமான மனசோட கூட பெருமாளை தியானம் பண்ணிருக்கணும், அந்த எண்ணத்தோட தர்ம காரியங்கள்லாம் பண்ணிருந்தாதான் பெருமாள் இடத்துல பக்தியே வரும், அந்த பக்தி யோகம் பண்றதுன்னு வருதுன்றது. நிஷ்கிஞ்சனத்துவ தனினா விபுதேஸ்வரன், இந்த நிஷ்கிஞ்சனத்துவம் இயலாமை அப்படின்றது ஒண்ணுதான் தன்னிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய தனம். இந்த தனத்தை கொண்டு உன்னிடத்துல யார் சரணாகதி பண்றாளோ அவள்லாம் அந்த சரணாகதி பண்றவாளையும் பக்தி யோகம் பண்றவாளையும் கம்பேர் பண்ற. நார்ஹந்தி தஸ்ய சதகோட்டி சதாம்சம் அப்படின்னு ஒரு நூறு கோட்டியில ஒரு பங்குல ஒண்ணு கூட கலாம்சம், அது ஒரு அம்சம் கூட ஆகாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி சொல்ற. அப்போ சரணாகதி பண்ணவாள் விஷயத்துல பெருமாளுக்கு பிரீத்தி எவ்வளவு இருக்குன்றத தெரியப்படுத்துற. அததான் சோம்பரை உகத்தி போலும் என்பதாக மேம்பொருள் போக விட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம்பரி சரிந்து கொண்டு ஐம்புலன் நகத்தடக்கி காம்பரத்தலை சிறைத்து உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் சுகுழ்புனல் அரங்கத்தானே என்று இப்போ சோம்பரை உகத்தி என்னும் அர்த்தத்தை வெளியிட்டான். இது ஆரண்யகாண்டத்துல ஒரு சரணாகதி. அப்புறமா ஆரண்யகாண்டத்துல நடந்த இன்னொரு சரணாகதி காகாசுரன் பண்ண சரணாகதி. இந்த சரணாகதி விஷயத்துல வரைச்சே இத ரகுவீர கத்தியத்துல சொல்லச்சே ஆரண்யகாண்ட பிரகரணத்திலேயே சொல்லிவிடுறேன் காகாசுரனுடைய சரணாகத்திய சொல்றேன். ஆனா ராமாயணத்துல வால்மீகி ராமாயணத்துல பார்த்தோம்னாக்க சீதா பிராட்டி ஹனுமாருக்கு ஒரு அடையாளமாக சொல்லி சொல்றேன். அதாவது நீ சீதா பிராட்டி தான் பார்த்திருக்கேன்றத தெரியப்படுத்துறதுக்கு ஒரு அடையாளமாக சொல்றது இந்த காகாசுரன். அந்த காகாசுரனுக்கு ஏற்பட்ட ஒரு காகாசுரன் பண்ணின சரணாகதி அவனுக்கு ஏற்படுத்த கண்ணழிவை சொல்லி சொல்ற. ஆர்திராபராதனாய் உதிரக்கையனான காகம் பிரம்மாஸ்திர அபிமந்திரிதமான துரும்பாலே துறப்புண்டு பிரம்மா முதலான ஒன்றேறி ஒன்று ஒன்றேறி ஒன்றுயர்த்தார் வாசல்கள் எல்லாம் நுழைந்து நுழைந்து என்னை காத்துக்கொள்ள வல்லாருண்டோ என்று கதறிய இடத்தில் இக்காக்கைக்கு ஒருவரும் இல்லையாயிற்று. இந்த காகாசுர பிரகரணத்தை சொல்லி சொல்ற. ஆர்திராபராதனாய் உதிரக்கையனான பிராட்டியின் இடத்துல அபச்சாரப்படுற. எப்படி எல்லாம் அபச்சாரப்படுறான் அப்படின்னா அப்படியே ஆர்திராபராதம் அப்படியே ரத்த கையோட அப்படியே இருந்துட்டு இருக்கான். பிராட்டியினுடைய மாம்சம் ஒரு போக்கியமாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மார்பகத்தை தன்னுடைய இதனால அழகுனால கொத்தி ரத்தம் கொட்டுறது. இவன் இதுலயும் அழகுலயும் அந்த ரத்தம் தோஞ்சி இருந்துட்டு இருக்கு. அப்படி இருந்துட்டு இருக்கிற அந்த காகாசுரன் விஷயத்துல ஆர்திராபராதனாய் உதிரக்கையனான காகம் பிரம்மாஸ்த அபிரமந்திரித்தமான ஒரு துரும்பாலே துறப்புண்டு பிரம்மாஸ்திர. இப்ப என்ன பண்ற அந்த காக்காவனிடத்த அவர் படுத்துட்டு இருக்கே படுத்துட்டு ஏந்த உடனே வில்லு அம்ப தேடிட்டு போய் காக்காவை அடிக்கிறதுக்கு அவருக்கு இது இல்ல. அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு புல்லு அந்த புல்ல வந்து பிரம்மாஸ்திரமாக பிரம்மாஸ்திரத்துக்கு உண்டான மந்திரத்தை சொல்லி அந்த புல்ல பிரயோகம் பண்றேன். அந்த பிரயோகம் பண்ண உடனே அது தெரிந்து ஓடுறது காகாசுரனை வதம் பண்றதுக்காக. அப்படி போகச்சே ஒன்றேறி ஒன்றுயர்த்தார் வாசல்கள் எல்லாம் என்று சொல்ற. ஒன்றேறி ஒன்று உயர்த்தார் வாசங்கள் வாசல்கள் எல்லாம் அன்னத்துல ஏறி அந்த அதையே கொடியாக உடைத்தவன் பிரம்மா. பிரம்மாவுக்கு வாகனம் ஹம்சம் அந்த கொடியும் ஹம்சமாகவே இருந்திருக்கு. அதே மாதிரி சிவபெருமானுக்கு வாகனம் ரிஷபம் எருது. சிவபெருமானுடைய கொடியும் அந்த ரிஷபந்தான் கொடியிலையும் ரிஷபந்தான் இருக்கு. ஒன்று ஏறி ஒன்று ஏறின்னு சொல்லச்சே வாகனமாக இருக்கிறது. ஒன்று உயர்த்தார் அந்த வாகனமே உயர்த்தார் தன்னுடைய ரதத்துல துவஜமாக இருந்துட்டு இருக்கிறது. இப்படி ஒன்றேறு ஒன்றுயர்த்தார் வாசல்கள் எல்லாம் நுழைந்து பிரம்மாவண்ட போறார் சிவனண்ட போறார் ஒவ்வொருத்தருடைய அதாவது இந்த காகாசுரன் பிரம்மாவண்ட நுழைஞ்சு போறான். பிரம்மாவை பார்த்து நீர் தான் ரட்சணம் பண்ணணும்னு காகாசுரன் கேக்குறான். அங்கேருந்து அடுத்தது போறான் சிவபெருமானண்ட போறான் நீ தான் என்ன ரட்சணம் பண்ணணும்ன்ற யாரும் கண்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா யாருமே பண்ண முடியல. என்னை காத்துக்கொள்ள வல்லாருண்டோ என்று கதறிய இடத்துல என்னை யாரானா ரட்சணம் பண்றதுக்கு யாரானா இருக்காளா இருக்காளான்னு கதறின இடத்துல இக்காக்கைக்கு ஒருவரும் இல்லையாயிற்று. அந்த காக்காக்கு அந்த காக்காவை ரட்சணம் பண்றதுக்கு யாருமே இல்லாத போயிட்டார். யாரும் அந்த காக்காய ரட்சணம் பண்றதுக்கு என்னால முடியாது என்னால முடியாதுன்னுட்டு எல்லாமே ஒதுங்கி போயிட்டாவான். ஒருவரும் இல்லையாயிற்று. அவ்வளவில் சபிதாச்ச பரித்தியக்தஹா சுரைஷ்ட சமஹரிஷிபிஹி என்கிறபடியே பிரியஹிதகாரிகளான தாயும் தகப்பனும் அவர்கள் நாட்டிலே குடியிருக்கிற தேவஜாதிகளும் சரணாகத ரக்ஷண தர்மத்துக்கு உபதேஷ்டாக்களான மகர்ஷிகளும் தாங்கள் ஏறிட்டு கொண்டால் அப்படின்னா, இப்போ காகாசுரன் வந்து இந்திரனுடைய புதல்வன், இந்திரனிடத்துல நேர போற, இந்திரனிடத்துல நேர போயிட்டு அப்பா நீதான் என்ன ரட்சணம் பண்ணணும்ன்ற, இப்ப அம்மா அப்பாவா இருக்கவா அந்த குழந்தைய ரட்சணம் பண்ண வேண்டியவள் தானே. ஆனா தாயும் தகப்பனும் அது அவ ரட்சணம் பண்ண மாட்டேன்ற, அவர்கள் நாட்டிலே குடியிருக்கிறதுன்னா தேவலோகத்துல குடியிருக்கிறவா, தேவலோகத்துல குடியிருக்கிற ஒரு தேவதைகளும் கூட தேவதைகள் கூட ரட்சணம் பண்ண மாட்டேன்னுட்டா. அப்போ இந்த சரணாகிதி தர்மத்தை உபதேசம் பண்ற மகர்ஷிகள் காலெல்லாம் போய் இந்த காகாசுரம் விழறான், மகர்ஷிகளும் ரட்சணம் பண்ண மாட்டேன்ட்டானா. எங்கதான் போறது, யாருமே ரட்சணம் மாட்டேன்ட்டான். ஏன் இப்படி எல்லாரும் ரட்சணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான்னா, அதுக்கு ஒரு பயம்தான் அவளுக்கு. பிரம்மாஸ்வயம்பூஸ்டுரானோவா ருத்ரஸ்திரேத்ராத்ரிபுராந்தகோவான் இந்திரோ மகேந்திரஹான் சுரநாயகோவான் த்ராதும் நசக்தாயிதி ராமவத்யம் த்வயி ரக்ஷதி ரக்ஷகைஹ் கிமன்யைஹ் த்வயி சா ரக்ஷதி ரக்ஷகைஹ் கிமன்யைஹ். பெருமாள் நமக்கு ரட்சகனாக இருக்கச்சே, வேறொரு ரட்சகனை நாம தேடிட்டு போக வேண்டிய அவசியம் இல்ல. பெருமாள் உடைய சீற்றத்துக்கு ஒத்த ஆளாயிட்டான்னாக்கி, பெருமாளுடைய சீற்றத்துக்கு ஒத்த ஆளாயிட்டான்னாக்க அப்ப வேற யாராலையும் அவனை ரட்சணம் பண்ண முடியாது. அப்போ இதுதான் சொல்லி சொல்ற இந்த இடத்துல, நான்கு தலையோட இருந்திருக்கிற பிரம்மா அவர் சுயம்பூ அப்படி இருந்தவராக இருந்தாலும் கூட அந்த ராமனுடைய சீற்றத்துக்கு இலக்கானவர்களை அவனால ரட்சணம் முடியாது. சரி, ருத்ரன் மூன்று கண்களோட இருந்திருக்கிறவர் திருஷேத்திரன் என்று சொல்லுகின்றோம் ருத்ரன். திரிபுராந்தகம் மூன்று அந்த திரிபுரத்தை எரித்தவனவன், அவனால பண்ண முடியுமா அப்படின்னா அவனாலையும் முடியாது. இந்திரோ மகேந்திரஹாம், இந்திரன் அவன் மகேந்திரன் பேரு, தேவதைகளுக்கெல்லாம் ராஜாவாக இருந்திருக்கான், சுரநாயகனாக இருந்திருக்கான், அவனாலையும் ரட்சிக்க முடியாது. அப்போ அப்ப பெருமாளை வந்து பெருமாளுடைய சீற்றத்துக்கு ஒன்சர் ஆளாயிட்டாள்னாக்க யாராலையும் அவளை ரட்சிக்க முடியாதுன்றது தெரிஞ்ச விஷயம். இது இந்திரனுக்கும் தெரியும், ருத்ரனுக்கும் தெரியும், பிரம்மாவுக்கும் தெரியும். ஆகையாலதான் இவளுடைய காலில் விழுந்தா கூட, காகாசுரன் காலில் விழுந்தா கூட இவளை இந்த காகாசுரனை ரட்சணம் பண்ண முடியாதுன்னு எல்லாரும் கை தூக்கிட்டா. இக்காகத்திற்கு ரட்சை பெறவாது என்று இதனுடைய ஹிதத்தை நிரூபித்து பெருமாள் கொள்ளுகைக்கு ஈடாக இக்காகம், இப்ப இதை பண்ணத்துக்கு இதுக்கு ஒரு ஹிதம் பண்ணோம்னா வேற எங்க போறது, பெருமாள்கிட்ட தான் போனோம். இப்ப பெருமாள் தான், பெருமாளுடைய நிகிரகத்துக்கு பாத்திரமானதுதான் இந்த காகம். இப்ப பெருமாள்கிட்ட வரைச்சு, எங்கும் போய் கரை காணா தெரிகடல் வாயும் மீண்டையும் வங்கத்தின் கூம்பேறும் மாப்பறவை என்கிறபடியே, வெங்கண்டின் களிரடத்தாய் வித்துவ கோட்டம்மானே எங்கும் போய் உய்கேன் உன் இணையடியே அடையவல்லால் எங்கும் போய் கரை காணாது எரிகடல் வாய் மீண்டேயும் வங்கத்தின் கும்பேறும் மகப்பறவை போன்றேனே. இந்த சமுத்திரத்து நடுவுல எங்க போனாலும் ஒரு மரக்கலத்தினுடைய உச்சியில உள்ள பாய்மரம், அந்த பாய்மரத்து மேல இருந்த பறவை அதனை விட்டுட்டு வேற இடத்துக்கு போச்சுன்னாக்க நாலு பக்கத்துலயும் எங்க போனாலும் அதுக்கு கரை தெரியாது. கரை தெரியாத பிரிவு என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்பி அங்கேதான் வந்து சேரும். அந்த மாதிரி இந்த காகாசுரனும் ராமனை விட்டு போனாலும் கூட யார் யார் இடத்துல போனாலும் யாராலையும் ரட்சணம் ஏற்படல. ஆகையால ராமன் இடத்திலேயே மறுபடியும் வந்துட்டான் அப்படின்றது அனன்யகதியாய் விழ வேண்டும் என்று பார்த்து எல்லோரும் துரத்தி கதவை அடைத்தார்கள். ஓ, நீ ராமனிடத்திலேயே தான் போகணும், வேற கதி கிடையாதுன்னு சொல்லி எல்லாரும் துரத்தி கதவு அடைத்தார்கள். இங்க வராத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டானா. அப்போது வேறொரு திக்கை நோக்கினால் பிரம்மாஸ்திரம் தொடர்கள் ஒடியும். பெருமாள் எழுந்தருள் இருக்கிற திக்கை நோக்கின போது கொல்ல நினைவன்றிக்கே செருக்கடக்கு நினைத்திருக்கிற சர்வலோக சரண்யன் திருவுள்ளத்தை அறிந்த பிரம்மாஸ்திரம் கால் தாழ்கிற படியையும் கண்ட காக்கம். இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த சொல்லி சொல்றேன். இந்த பிரம்மாஸ்திரம் காக்காசுரனை தெரிந்து வருது. இந்த காக்காசுரனை தெரிந்து வரச்சே இந்த காக்காசுரன் வேற ஒரு பக்கம் போச்சுன்னாக்கா, அதாவது பெருமாள் எழுந்தருள் இருக்கிற திக்குக்கு எதிர்பக்கத்திலயோ வேற ஒரு பக்கத்துல இந்திரன் இருக்கிற பக்கமோ அல்லது பிரம்மா இருக்கிற பக்கமோ ருத்ரன் இருக்கிற பக்கமோ போனாக்கா இந்த பிரம்மாஸ்திரம் வேகம் வேகமா தெரிந்து வரதாம். பெருமாள் இருக்கிற பக்கமா திரும்பி இப்படி பறந்தாக்க இந்த வேகமா பறக்கிற பிரம்மாஸ்திரம் கூட ஒரு க்ஷணம் தயங்கி நிக்கிறதாம், கொஞ்சம் கால் தாழறதான். அதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற. அப்போது வேறொரு திக்கை நோக்கி நோக்கினால் பிரம்மாஸ்திரம் தொடர்கிடபடியும் பெருமாள் எழுந்தருள் இருக்கிற திக்கை நோக்கின போது கொல்ல நினைவன்றிக்கே செருக்கடக்க நினைத்திருக்கிற சர்வலோக சரண்யன் திருவுள்ளத்தை. ராமனுடைய உத்தேசம் என்ன? காக்காசுரனை வதம் பண்ணணும்ன்றது இல்ல. காக்காசுரனுடைய செருக்கு ஒரு தீய எண்ணம் இருக்க, அந்த எண்ணத்தை அடக்கணும், அந்த எண்ணத்தை போக்கடிக்கணும்ன்றதுதான் பெருமாளுடைய திருவுள்ளம். அதுக்காக தான் இந்த பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிருக்க. அந்த பெருமாளுடைய திருவுள்ளத்தை அறிந்த இந்த பிரம்மாஸ்திரமும் கூட பெருமாள் இருக்கிற பக்கத்துல போனோம்னாக்க அது கொஞ்சம் நிதானமா வருதான் தெரிந்து வரச்சு. அதுக்கு எதிர் பக்கம் போனோம்னாக்க அதிவேகமா தெரிந்து வரதான். இத பார்த்து இது காக்கா பார்த்துடுச்சு, சரி இது பெருமாள் இருக்கிற பக்கம் போனா நமக்கு சீக்கிரம் அழிவு வராது, நாம எப்படியோ ஒன்னு தப்பிச்சுடலான்னு நினைச்சுக்கிறது. ஆகையால் அது என்ன பண்ணிச்சு அப்படின்னா, தப்பி போக நினைவு உண்டா இருக்க செய்தேயும் திரீலோகான் சம்பரிக்ரம்ய தமேவ சரணங்கதா என்கிறபடியே போக்கற்று வந்து விழுந்தது. வாஸ்தவமா இது காக்காக்கு ஒன்னும் சரணாகதி பண்ணணும்னெல்லாம் ஒன்னும் எண்ணம் இல்ல, ஆனா தப்பி போறதுக்கு வழி இல்ல. அந்த வழி இல்லாததுனால எங்க போயும் சுத்தி எல்லாத்தையும் சுத்திட்டு தமேவ சரணங்கதான்னு அந்த மூணு லோகத்தையும் சுத்திட்டு கடைசியில ராமனிடத்திலேயே சரணாகதி பண்றது. எப்படி சரணாகதி பண்ணதுனால சதம் நிபதித்தம் பூமௌ சரண்யா சரணாகதம் வதார்கமபி காக்குஸ்தா கிருபையா பரியபாலயத்தே என்கிறபடியே வதார்கன் போக்கற்று தாமிருந்த இடத்திலே வந்து விழுந்த மாத்திரமே சரணாகதியாக கொண்டு பெருமாள் பிராணார்த்தியான இவனுக்கு பிராணப்பிரதானம் பண்ணி ரட்சித்தார் என்கையாலே. இப்ப என்ன பண்ணிட்ட, வதார்கமபி காக்குஸ்தா கொல்ல தகுந்தவனாக இருந்தாலும் கூட கிருபையா பரியபாலயத்தை தன்னுடைய கருணையினால அவளை ரட்சணம் பண்ணேறான், அந்த காக்காசுரனை ரட்சணம் பண்ணேறான். என்ன சதம் நிபதித்தம் பூமௌ சரண்யஹா சரணாகதம், பெருமாள் சர்வலோக சரண்யன், இது காக்கா மனுஷன் யானை ராட்சசன் என்றெல்லாம் பார்க்காமல் சர்வலோக சரண்யன் எல்லாராலையும் சரணமாக அடைய தகுந்தவனாக இருந்திருக்கவன் பெருமாள். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இவனும் இந்த காக்காசுரனும் பெருமாள் திருவடியில விழுந்து சரணாகதி பண்ணிட்டான். அதனால விழுந்து சரணாகதி பண்ணிட்டதுனால அவனை பெருமாள் வதாரகமபி அந்த கொல்ல தகுந்தவனாக இருந்தாலும் கூட கிருபையா பரியபாலயத்தை தன்னுடைய கிருப்பையினால அவரை ரட்சணம் பண்ண என்று வதாருகன் போக்கற்று தாம் இருந்த இடத்திலே வந்து விழுந்த மாத்திரமே கொல்ல தகுந்தவனாக இருந்திருக்கிற அந்த காக்காசுரன் போக்கற்று வேற கதி இல்லாமல் தான் இருந்த இடத்திலே பெருமாள் இருந்த இடத்திலேயே வந்து விழுந்ததுனால அதுவே சரணாகத்தியாக நினைச்சுண்டு பெருமாள் அவன் அவன் விரும்பினது என்ன மோட்சம்லாம் இந்த இடத்துல விரும்பல, தன்னுடைய பிராணம் தான் வேணும், பிராணார்த்தியான காகாசுரனுக்கு அந்த பிராணனை வழங்கி ரட்சணம் பண்ணார். அந்த பிராணார்த்தியாக இருந்திருக்கிற இவனுக்கு பிராணப்பிரதானம் பண்ணி ரட்சித்தார் என்கையாலே எத்தனையேனும் தீர கழிய அபராதம் பண்ணினாரையும் போக்கற்று விழுந்தால் ஸ்ரீமத் சப்தத்திலும் நாராயண சப்தத்திலும் சொல்லுகிறபடியே நித்திய அனபாயினான பிராட்டி சந்நிதி உண்டாகையாலும் பரமகாருணிகத்வாதிகளாலும் பெருமாள் ஏறிட்டுக் கொண்டு ரட்சிப்பார் என்னும் பரம ரகசியத்தை வெளியிட்டான். யாரு? மகர்ஷி. மகர்ஷி வெளியிட்டான்னு சொல்லி சொன்னார். எவ்வளவுதான் பெரிய பெரிய குற்றங்களை செய்திருந்தாலும் கூட தீரக்கழிய அபராதம் அப்படின்னு சொல்லி சொல்ற, தீரக்கழிய அபராதம்னா ரொம்ப மிகுதியாக எப்பொழுதும் எவ்வளவு பண்ணாலும் அது போவே போகாது அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாபம் அப்படின்னு அர்த்தம். அந்த பாபத்தை பண்ணிருந்தாலும் கூட போக்கற்று விழுந்தால் ரட்சணம் பண்றதுக்கு வேற யாரும் இல்லை அப்படின்ற ஒரு நிலையில அவனுடைய திருவடியில ஒருத்தன் கணக்கு விழுந்துட்டான்னாக்க ஸ்ரீமத் சப்தத்திலும் நாராயண சப்தத்திலும் சொல்லுகிறபடியே நித்யானபாயினியான பிராட்டி சந்நிதி. நித்யானபாயினி அப்படின்னா எப்பொழுதும் பிரியாதவளாக இருந்திருக்கிறவள், ஸ்ரீமத் சப்தத்தினால பிராட்டியோடு சேர்ந்து இருக்கிறான். இந்த மது பிரத்யம்னு ஒரு பிரத்யம், இந்த ஸ்ரீமத்னு சொல்லச்சு மது பிரத்யம் என்ன சொல்றது அப்படின்னா மது பிரத்யத்துக்கு நித்தியயோகம்னு ஒரு அர்த்தம். அதாவது எத்தனையோ அர்த்தம் இருந்தாலும் கூட இதுல அந்த பிரத்யத்துக்கு என்ன அர்த்தம்னா நித்தியயோகம், எப்பவும் விட்டு பிரியாமல் இருக்கிறது இருக்க அது ஒரு அர்த்தமாக சொல்லப்படுகிறது. அப்ப ஸ்ரீமநாராயண சரணம்ன்ற துவயத்துல ஸ்ரீமத் சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லச்சு அந்த ஸ்ரீன்ற பதத்து மேல வரக்கூடிய மது பிரத்யத்துக்கு நித்திய யோகம் அர்த்தம் சொல்லிருக்கு. ஆகையால நாம பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணச்சு பிராட்டியினுடைய புருஷகாரம் போனோம், அப்ப பிராட்டி கணக்கு இல்லாத போயிட்டாள்னா என்ன பண்றது, பெருமாள் நம்மள ரட்சணம் பண்ணாத விட்டுடுவேரோ அப்படின்னு எல்லாம் நாம நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப பெருமாள் எப்பவும் பிராட்டி கூடவே இருந்துருக்க பிராட்டியினுடைய புருஷகாரம் நமக்கு எப்பவுமே கிடைக்கும்னு அர்த்தம் அதுக்கு. ஆகையால மது பிரத்யத்தினாலையும் நாராயண சப்தத்திலும் அப்படின்னா நாராயணம் அயனம் என்று சொல்லுகின்ற எல்லாருக்கும் ஸ்தானமாக இருந்திருக்கிறவர் அந்த பெருமாளும் பிராட்டியும் விட்டு பிரியாதவர்களாக இருந்திருக்க, ஆகையால இந்த நிலையிலையும் சொல்லுகின்ற அனபாயினியான நித்யானபாயினியான எப்பவும் விட்டு பிரியாதவளாக இருந்திருக்கிற அந்த சீதா பிராட்டி, அந்த பிராட்டி மகாலட்சுமியினுடைய சந்நிதி எப்பவுமே இருக்கு. ஆகையால நீ விசாரப்பட வேண்டாம். அது மாத்திரமில்ல புருஷகாரம் பண்றான், புருஷகாரம் பண்ணாலும் இவனுக்கு ஒரு காருண்யம் ஒண்ணும் இல்லையா, கருணை இல்லாத புருஷகாரத்தினால மாத்திரம் காரியமாகுமா அப்படின்னா இந்த புருஷகாரத்தினுடைய பிரயோஜனம் என்ன, இது வந்து மறுக்க ஒண்ணாதது. இப்படி சீதா பிராட்டி அதாவது பெருமாள் பெருமாளுக்கு பிராட்டி பரிந்துரை சொன்னாள்னாக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, பெருமாள் அது ரட்சணம் தான் பண்ணியாவே அது மறுக்க முடியாது இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா ரட்சணம் பண்றதுக்கு பெருமாளுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு காருண்யம், அந்த காருண்யத்தினாலையும் அதுலயும் சீதா அதாவது பிராட்டிக்கு அதுலயும் அன்வயம் இருக்கு. அந்த ரட்சணத்துல ரெண்டு பேருக்கும் அன்வயம் இருந்திருக்கு. அந்த பெருமாள் ஏறிட்டு கொண்டு ரட்சிப்பார், இப்ப இத ரட்சிக்கிறதுன்றது தன்னுடைய கர்த்தவியம்னு நினைச்சுண்டு பெருமாள் ரட்சணம் பண்ணுவேறான் என்னும் பரம ரகசியத்தை வெளியிட்டான் பிராணார்த்தியா. யாரு? மகர்ஷி வெளியிட்டார். இப்படிப்பட்ட ஒரு பரம ரகசியத்தை மகர்ஷி சொன்னார். பிராணார்த்தியான இக்காகத்திற்கு பிராணப்பிரதானம் பண்ணுகையாலே பிரபத்தி பலம் சித்தம். இப்ப காக்காக்கு என்ன மோசமா கொடுத்த ஒண்ணும் கொடுக்கலையே அப்படின்னா இல்ல இல்ல, அவன் கேட்டது என்னவோ அத அந்த பலனை அவர் கொடுத்துட்டேன். அவன் காக்கா கேட்டது என்ன, பிராணம் தான் கேட்டான். பிராணார்த்தியான பிராணனை விரும்பி அந்த எம்பெருமானிடத்துல சரணாகிதி பண்ண ராமனிடத்துல சரணாகிதி பண்ண இந்த காகாசுரன் அவன் என்ன கேட்டானோ கேட்டதை கொடுத்துட்டு, ஆகையால பிராணப்பிரதானம் பண்ணுகையால அந்த பிரபத்தி காகாசுரன் சரணாங்கிதி பண்ணினதுனால வந்த பிரபத்திக்கு பலன் கிடைச்சிடுத்து, சம்பூர்ணமா பலன் கிடைச்சிடுத்துன்னு அர்த்தம். அதுக்கு துஷ்பிரகதியான இக்காகத்திற்கு சிக்ஷையாக ஒரு கண்ணழிவாலே அஸ்திரத்தை விளக்கினார். இந்த பிரகிருதி, இந்த காகா இருக்க, இது சுவாவத நல்ல எண்ணம் கொண்டதில்லை. அதனால இதுக்கு ஒரு சிக்ஷை கொடுக்கணும் இல்லையோ, அதுக்காக ஒரு கண்ணழிவு, ஒரு கண்ணு இல்லாதபடியாக பண்ணி அதையும் திருத்தி பணிகொண்டார் அப்படின்றதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்லணும். துஷ்பிரகிருத்தியான இக்காகத்திற்கு சிக்ஷையாக ஒரு கண்ணழிவாலே அஸ்திரத்தை விளக்கினார். இது ஆரண்ய காண்டத்துல நடந்த ஒரு சரணாகதி. இந்த சரணாகதி விஷயத்துல வரச்சே இன்னும் பெருமாள் யாருக்கான ஒரு சிக்ஷை பண்ணேர்னா கூட அதுவும் அவளுக்கு நல்லத்தைதான் சொல்றது அப்படின்றதெல்லாம் பத்தி இன்னும் சொல்ல போறேன். அந்த விஷயங்களை அடுத்த காலக்ஷேபத்துல பாக்கலாம். இன்னைக்கு இது வரைக்கும்.